ஏய், என்ன ஆச்சு? ஏய், என்ன ஆச்சு? சொல்லவும் முடியல, மல்லவும் முடியல, எனக்குள்ள ஏதோ. அள்ளவும் முடியல, கிள்ளவும் முடியல, உனக்குள்ள ஏதோ கூடி போச்சு. குருவி கூடு கட்டிருச்சு, ஆவணி போர்த போத்திடுச்சு. வரவா செலவா இரவினில் நாமும் கணக்கினை தீர்ப்போமா? அள்ளவும் முடியல, கிள்ளவும் முடியல, உனக்குள்ள ஏதோ கூடி போச்சு. கொம்பளைக்கு பொறப்பு, நாலு பொறப்பு, நீ சொல்லி புட்டு போடி அந்த கணக்கு. அம்மா பெக்கும் போது முதல் பொறப்பு, அவன போது ரெண்டு பொறப்பு, காதல் வரும் போது மூணு பொறப்பு, அவ தாயாகும் போது மறு பொறப்பு. வெட்டி கட்டவா, மறிஞ்சு கட்டவா, ஒன்ன கட்டவா, பின்னு கட்டவா? வெட்டி கட்டிடா, மறிஞ்சு கட்டிடா, என்ன கட்டிடா? அள்ளவும் முடியல, கிள்ளவும் முடியல, உனக்குள்ள ஏதோ கூடி போச்சு. ஆம்பளைக்கு பொறப்பு, நாலு பொறப்பு, நான் போட்டு புட்டேன் பாரு புது கணக்கு. ஆம்பளைக்கு பொறப்பு, நாலு பொறப்பு, நீ சொல்லி புட்டு போடு அந்த கணக்கு. அம்மா பேக்கும் போது முதல் பொறப்பு, அவன் சம்பாதிக்கும் போது ரெண்டு பொறப்பு, காதல் வரும் போது மூணு பொறப்பு, அது கை கூடும் போது நாலு பொறப்பு. வீட்டு கட்டிடா, பிறந்து கட்டிடா, என்ன கட்டிடா? அள்ளவும் முடியல, கிள்ளவும் முடியல, உனக்குள்ள ஏதோ கூடி போச்சு. குருவி கூடு கட்டிருச்சு, ஆவணி போர்த போத்திருச்சு. ஐயோ, வரவா செலவா இரவினில் நாமும் கணக்கினை தீர்ப்போமா?